இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல யார் வரா? ஒரு ஆண் வரா. அதுக்கு அடுத்தது யார் வரா? பெண். செகண்ட் சிட்டிசன் அப்படின்ற நிலைமையில தான் பெண்கள் இருக்காங்களே தவிர ஃபர்ஸ்ட் சிட்டிசன் இல்லை ஈக்குவல் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? உடல் அளவில் பெண்கள் வந்து வீக்கு, ஸோ அதனால் வந்து மென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க மேலே சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது ஒரு வாதம். ரெண்டாவது வாதம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் கருத்தரிச்ச உடனே கிட்டத்தட்ட 10 மாதம் அவளால் வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் குறைஞ்சபட்சம் அந்த குழந்தைய அவ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவளோட தேவைகளுக்கு வந்து வேற யார் மேலேயாவது ஆதாரப்படணும். ஸோ இந்த 4 வருஷ காலங்கள், அதுவும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான அந்த 4 வருஷ காலங்கள் ஒரு ஆண் மேல ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால தான், அதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே அந்த இக்கனாமிக்கலி டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான் அவன் மேலே ஆதாரப்பட்டு இன்றைக்கி பெண் செகண்ட் சிட்டிசனில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றது வந்து அது இன்னொரு ஒரு வாதம். மூணாவது வாதம் வந்து ஜீன் வழியாகவே பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப சுப்பீரியர், பெண் வந்து உடம்புலையும் சிறுசு, அது இல்லாமல் வந்து மித்த எல்லாத்துலேயுமே ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அவங்க வந்து சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்றது வந்து மூணாவது வாதம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இது எதுவுமே காரணம் கிடையாது. ஒரு சேபியன்ஸ் சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்ல வந்து இது மூணுத்தையுமே வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த யானைங்க இருக்குல்ல, இந்த யானைங்களோட கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யானையும் சார்ந்து இருக்கிறது, அந்த யானைகளோட டீல் பண்றது இல்லை லீட் பண்றது யாருன்னா ஒரு பெண் யானை தான், ஆண் யானை கிடையாது. அந்த சமுதாயத்தில், யானைகள் சமுதாயத்தில் உடல் பலம் ஆண் யானைக்கு அதிகமாக இருந்தாலும் அது சார்ந்து இருக்கிறது ஒரு பெண் யானை மேலதானே தவிர ஆண் யானை மேலே கிடையவே கிடையாது. ஸோ ஏன் அந்த சமுதாயத்தில் இத்தனைக்கும் யானையோட அந்த பிரெக்னன்சி டைம் பீரியடுன்றது வந்து 2 வருஷம், பெண்களுக்காவது வந்து 1 வருஷம்தான், அதாவது மனித இனத்துக்காவது 1 வருஷம்தான். ஸோ அந்த 2 வருஷம் அந்த யானைக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அங்கே லீட் பண்ணுறது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு யானை குழாமாக இருந்தாலும் சரி, அதில் லீடர்ஷிப்பை வச்சிருக்கிறது பெண் யானை தானே தவிர ஆண் யானை கிடையாது. ஏன் அதில் மாத்திரம் அந்த டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண் யானைகளுக்கு நடுவில் அந்த யானை குழுமத்தில் கோஆப்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகி இருக்கான். ஸோ ஒரு பெண் யானை தனியாக நிற்காதான், 10 யானையோட சேர்ந்து தான் நிற்குமா. ஸோ அங்கே ஒரு ஆண் யானை ஏதாவது வாலாட்டினா அந்த 10 பெண் யானையும் சேர்த்து தரத்தி விட்டுருமா. அதுதான் மதம் பிடிச்ச யானையாக நம்ம தனியாக பார்த்துட்ருக்குறோம். பெண் யானை மதம் பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதே ஆண் யானை அது ராங்கு பண்ணுறப்பெல்லாம் வந்து வெள்ளப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பெண் யானையும் சேர்ந்து முடிவெடுக்குமா. இன்னைக்கு அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது ஆணால கிடையாது, பெண் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது சிம்பிளா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோஆப்ரேஷன் நெட்வொர்க்கை அவங்க டெவலப் பண்ணாத ஒரு காரணம்தான். என்ன காரணங்களாலோ ஒரு ஆண் இனத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் நெட்வொர்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு காரியம் இருக்கும், அந்த காரியத்தை நோக்கி 10 பேர் சேர்ந்து போறதுன்றது வந்து ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு கான்செப்ட் ரெடி பண்றாரு, ஏ பெண்ன்றவர் 2வது பட்சம் தான்டா, நம்ம வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை ரெடி பண்றாரு. அந்த ஆணுக்கு அந்த கோஆப்ரேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னா கிட்டத்தட்ட 1000 பேரை இந்த ஒரு உபயோகமே இல்லாத ஒரு கருத்தை அந்த 1000 ஆண நம்ப வைக்க முடியும். சோ இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டா உண்மை கிடையாது. ஆனா 1000 ஆண் சேர்ந்து அதை நம்மளுக்குள்ள திணிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட கோஆப்ரேஷன் நெட்வொர்க்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே பெண்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்டயே கேக்குறேன், எத்தனை பேருக்கு ஒரு உங்களோட குடும்பத்தை தவிர வெளியில இருக்கிற பெண்களோட ஒரு நல்ல கோ சொல்ல முடியும். என்னை சுற்றி இந்த பெண் யானை, அந்த பெண் யானையை சுற்றிலும் வந்து ஒரு ஒரு குழாம், தனக்காக போராடுறதுக்கு ஒரு குழாம் இருக்கா மாதிரி, உனக்காக போராடுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக அந்த யானைங்க அமைச்சுக்கினா மாதிரி, நம்ம பெண்கள் நம்ம ஏதாவது ஒரு இதுவை வந்து அமைச்சிருக்கிறோமா? இருக்கு கண்டிப்பா, லேடிஸ் கிளப்ஸ்லாம் நிறைய இருக்கு, மாதர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெருவு தெரு வச்சிருக்கோம். ஆனா இந்த மாதர் சங்கங்களோட வேலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கோல போட்டி நடத்துறது, சமையல் போட்டி நடத்துறது, இல்லைன்னா அழகு போட்டி, அலங்கார போட்டின்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் பெண்களுக்கே உரித்தானதுன்னு சொல்லிட்டு சமுதாயம் திணிக்கப்பட்டிருக்க அந்த வேலைகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறமே தவிர, ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்ப அளவுல கூட நம்ம சப்போர்ட்டா இருக்கோம். நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து வந்து இக்கனாமிக்கலி ஷீ இஸ் நாட் இண்டிபெண்டன்ட், அவங்களுக்கு காசு பணம் கிடையாது. ஸோ அந்த பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அந்த குடும்பமும் அந்த கணவரும் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, ஹே நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு இருக்கிறது பார், இந்த மாதிரி நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, இந்த சப்போர்ட் சிஸ்டமில் உனக்கு வேலை இருக்குது, இந்த சப்போர்ட் சிஸ்டமில் உன் காலில் நீ நிற்க முடியும், இந்த மாதிரி நாளும் நாளும் புழு மாதிரி வேதனையை நீ அனுபவிச்சுட்டு வர வேணாம் அப்படின்ற மாதிரி பெண்களுக்குள்ள பெண்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற சப்போர்ட் நெட்வொர்க்ஸ் நம்மளுக்கு எங்க இருக்கு? அது இல்லாத ஒரு காரணத்தால இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் அவங்களோட ஆசைகளை நிராசையா ஆக்கிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ஏன் வாழணும்னே தெரியாத இன்னொருத்தவங்களோட கனவுகளுக்காக வேலை போறாங்க, ஒரு அடியா இருக்காங்களே தவிர தனக்காக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, திருப்தியான நான் எனக்காக வாழற வாழ்க்கையை என்னால வாழ முடியல அப்படின்ற அந்த ஏக்கத்தை நம்மளால நிவர்த்தி பண்ண முடிய மாட்டேந்தே. சோ பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு போராடுறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட பெண் தன்னோட உரிமைகளுக்காக போராடுறது மட்டும் கிடையாது. நம்ம முதல்ல நம்ம உரிமைகளை மீட்டெடுக்கணும்னா நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுக்குள்ளே இருக்கிற கோஆப்ரேஷன், ஒரு பெண்ணுக்கு பெண் இருக்கிற அந்த கோஆப்ரேஷன் நெட்வொர்க்ஸை நம்ம ஏற்படுத்தலைன்னா நம்மளோட முயற்சிகள் எதுவுமே பாதி தான் வெற்றி பெறுமே தவிர முழுசாக வெற்றி பெறாது. இதை பற்றி நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்.